அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. திரை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்ணூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, நான் உன் தாயும் அல்லவா. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் உன் அடிமையடி. திரை தேடும் காரணம் இல்லையே மீசை வைத்த பின்.